श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणशरणम् प्रपद्ये. நாம் நேற்று வரையில் பார்த்த விஷயமானது 12வது சர்க்கத்தில் 8வது ஸ்லோக பர்யந்தம் பார்த்திருந்தோம். அந்த ஸ்லோகத்தில் நம்மாழ்வாரானவர் ஆண்டாளனுடைய திவ்ய பிரபந்தங்களையும் ஸ்லாகித்து அவருடைய அற்புதமான வயசையும் அவள் எடுத்திருக்கிற முடிவையும் பார்த்து மிகவும் சந்தோஷித்து அந்த பகவானை இனி அவசியம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமான வரனை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று ஆசீர்வதித்தார். அதற்கு மேலே நம்ம இப்ப பார்க்க போறோம். 9வது ஸ்லோகத்திலிருந்து அர்ச்சாவதார ஹரி முக்கியவராய தாத்தும் கோதாம் ஸ்வயம் வரவிதான மகோத்சவேன தத் சம்விதான கிருதயே மதுரம் கவீந்திரம் ராஜ்யாதிஷட்சடரி புஸ்ஸஹ வல்லபேன. அர்ச்சாவதார ஹரி முக்கியவராய, அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளியிருக்கிற பெருமாளுக்கு தன்னுடைய பெண்ணான கோதையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த 108 பெருமாளுகளுக்குள்ள யாருக்கு கொடுக்கிறது என்ற விஷயத்தில் ஒரு சுயம்பரத்தை ஏற்படுத்தி தத் சம்விதான கிருத்தையே அதை அழகாக நிர்வகிக்க வேண்டி மதுரகவியைகளையும் அந்த வல்லபராஜனையும் பாண்டிய ராஜா வல்லவன் கூட வந்திருந்தானே அந்த ராஜாவையும் ஷடரிப்பு என்று நம்மாழ்வாரானவர் ஆதேசம் செய்தார். நம்மாழ்வார் தன்னுடைய ஆப்த சிஷ்யரான தன்னையே தெய்வமாக கருதக்கூடிய மதுர கவிகளையும் அந்த வல்லபராஜனையும் ஆதேசம் செய்தார். இவ்வாறு நீ இந்த சுயம்பரத்தை மிகவும் அழகாக முடித்து வைக்க வேண்டும், நீங்கள் தான் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று ஷடரி புகு ஆதிஷது நம்மாழ்வார் ஆதேசம் செய்தார் என்று. அர்ச்சாவதார ஹரி முக்கியவராய தாத்தும் கோதாம் ஸ்வயம்பர விதான மகோத்சவேன தத் சம்விதான கிருதயே மதுரம் கவீந்திரம் ராஜ்ஞாதிஷத் ஷடரி புகு சஹவல்லபேன. இவ்வாறு ஆஜ்ஞாபனம் செய்தவுடனே என்ன நடந்தது? ஆஜ்ஞாபிதௌ ஷடஜிதா மணிமண்டபம் தௌ பிராலம்ப சாமர விசித்திர விதான ரம்யம் சௌவர்ண சாஷ்டசதமஞ்ச மகப் பிரரோஹ நீராஜிதா கில திகந்த சமூ திகந்தமமூ வியதாதாம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஆஜ்ஞாபிதௌ ஷடஜிதா மணிமண்டபம் தௌ பிரலம்ப சாமர விசித்திர விதான ரம்யம் சௌவர்ண சாஷ்டசதமஞ்ச மகப் பிரரோஹ நீராஜிதா கில திகந்தமமூ வியதாதாம். இந்த இருவரும் சேர்ந்து அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை அங்கு செய்தார்கள். அந்த மணிமண்டபமானது எப்படி இருந்தது என்றால் பிராலம்ப சாமர அற்புதமான தொங்கக்கூடிய சாமரங்களையும் உடையதாக விசித்திரமான ஒரு மேல் பந்தல் விதானம் என்று சொல்லக்கூடிய மேல் பந்தலினால் ரம்யமாக அழகாக கலர் கலராக செய்யப்பட்ட சாமரங்களுடன் சமண தோரணங்கள் அவைகளுடனும் மிக அழகாக தெரிந்தது அந்த மண்டபம். ஷடஜிதா ஆஜ்ஞாபிதௌ தௌ அமூ அப்படின்ற சப்தங்கள் இருக்கு. அந்த ஷடகோபரால் ஆஜ்ஞாபிக்கப்பட்ட இந்த மதுரகவிகளும் அந்த ராஜாவும் சேர்ந்து இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை அங்கு செய்தார்கள். எந்த மணிமண்டபத்தில் சுவர்ணத்தினால் செய்யப்பட்டதான 108 பெரிய பெரிய ஆசனங்கள் சிம்மாசனங்கள் 108 விதமான மண்டபத்துக்குள்ள அமருவதற்கான 108 மண்டபங்கள், சின்ன சின்ன மண்டபங்கள், பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்ச்சா விக்கிரகங்களும் எழுதியிருப்பதற்காக 108 மண்டபங்கள் உள்ள சின்ன மண்டபங்கள். அதில் இருக்கிற எப்படா அதுனா, சுவர்ணத்தினால நிர்மித்தமானபடினால அதுலேருந்து வர தேஜஸானது, தேஜஸ்னால எல்லா திக்குகளும் நீராஜி தம்பு ஆரத்தி எடுக்கிற மாதிரியா இருக்கு. ஏன்னா பல பல பலன்னு எடுக்கிற அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஒளியானது, 108 மண்டபங்கள்லேருந்து வர ஒளியானது சேர்ந்து 8 திக்குகளுக்கும் ஆரத்தி எடுக்கின்றனவோ என்று 8 திக்குகளிலும் அது பரவுகின்றது அந்த தேஜஸானது என்பதை சொல்வதற்காக திகந்தமமும் வியதாதாம், அகில திகந்தமானது நீராஜிதமாச்சு, ஆரத்தி எடுத்தாற் போல் ஆயிற்று என்று தாத்பரியம். அந்த என்ன அது மண்டபங்கள்ல ஏற்படுற ஒளியானது 8 திக்குகளுக்கும் ஒரு ஆரத்தி எடுப்பது போன்று அமைந்திருந்தது என்று. என்ன ஆரத்தினா என்ன, அதில் ஒரு தீபம் ஏத்துவா அதால் ஆரத்தி பண்ணுவாளே, அந்த மாதிரியாக இந்த ஒளிகள்னால் ஆரத்தி திகந்தங்களுக்கு எடுக்கப்பட்டதோ, திசைகளினுடைய எண்டு அதுவரையில் இருக்கிற பாகங்களுக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டனவோ, எல்லா திக்குகளிலும் பெருமாள்கள் எழுந்திருக்கா, எல்லா திக்கிலிருந்தும் வந்திருக்கா, எல்லா திக்கில் இருக்கிற பெருமாள்களுக்கும் ஒரு ஆரத்தி எடுக்கணும்னு எடுத்தார் போன்று அந்த மண்டபமே விளங்கிற்று. மண்டபத்தினுடைய ஒளி சௌவர்ண மண்டபம், எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்ட மண்டபங்கள். இவ்வாறு அற்புதமாக கோதையினுடைய ஆண்டாளனுடைய கல்யாணத்திற்காக மண்டபம் தயாரானது. மண்டபத்திற்குள்ளு சிறு மண்டபங்கள், அந்த சிறு மண்டபங்கள் ஒவ்வொன்றும் தங்கத்தால் செய்யப்பட்டன. ஒவ்வொன்றும் இருக்கைகள், அங்கு அருகில் அமரக்கூடிய மினிஸ்டர்களுக்கு, மந்திரிகளுக்கு எல்லாருக்கும் இருக்கைகள். அப்படி ஒவ்வொரு மண்டபமும் சமத்கிருத்தமாக இருந்தது. அதிலேருந்து வர பிரகாசமானது தங்கமயமான மண்டபமானபடியினால் அதிலிருந்து வர பிரகாசமானது 8 திக்குகளுக்கும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறதோ என்று கருதலாம்படியாக இருந்தது. ஆஜ்ஞாபிதௌ ஷடஜிதாமணி மண்டபம் தௌ பிராலம்ப சாமர விசித்திர விதான ரம்யம். மணிமண்டபத்துக்கு விசேஷம், பிராலம்ப சாமர விசித்திர விதான ரம்யம் மணிமண்டபம் தௌ வேதாதாம்ன்ற கிரியையில போய் அன்பையும். இன்னும் எப்படி இருந்தது அது, சௌவர்ண சாஷ்டசதமஞ்சமஹ பிரரோஹணி ராஜிதா கிலதிகந்தம் மண்டபம். அந்த மண்டபமானது இன்னும் எப்படி இருந்ததுன்னா, சாஷ்டசத 108 சௌவர்ண மஞ்ச சுவர்ணத்தினால் செய்யப்பட்ட ஆசனங்களால் மக அதிலிருந்து வர மகஹா தேஜஸ்னுடைய பிரரோகம் வெளியே வெளிக்கிளர்தல், அந்த கிளர்ந்து எழுகின்ற ஒளியினால் நீராஜித அகிலதிகந்தம் எல்லா திக்குகளையும் நீராஜனம் செய்கிறதோ, ஆரத்தி எடுக்கிறதோ என்று சொல்லலாம் படியாக அந்த இருவரும் சேர்ந்து மண்டபங்களை செய்தார்கள். வேதாதாம் என்று அற்புதமான ஸ்லோகம். என்ன அழகா இருக்கு ஸ்லோகங்கள், ஒன்னொன்னும் எப்படி அழகான டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஆஜ்ஞாபிதௌ ஷடஜிதாமணி மண்டபம் தௌ பிரலம்ப சாமர விசித்திர விதான ரம்யம் சௌவர்ண சாஷ்டசதமஞ்சமஹ பிரரோஹ நீராஜிதா கிள திகந்தமமூ வியதாதாம் யத்ரோத்சவோசித சமஸ்த பதார்த்த ஜாதம் சம்பாத்யதௌ சகல பூதல தாமதேவைஹி சாகம் சமஸ்த நிருபதீன் ஹரிபக்த பிருந்தை பாராங்குஷம் புனரமி இப்படியாக கல்யாணத்திற்கு வேண்டிய எல்லா வஸ்துக்களையும், எத்த உற்சவோச்சிதமான சமஸ்த பதார்த்தங்களையும், காய்கறிகள் என்ன, வாத்தியார்கள் என்ன, வாத்தியார்கள் பண்ணி வைக்க வேண்டிய வாத்தியார்களுக்கான தேவையான சாமகிரிகள் என்ன, உறவினர்கள் என்ன, உறவினர்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் இத்தியாதிகள் என்ன, கொடுக்க வேண்டிய வஸ்திரங்கள் என்ன, நகைகள் என்ன, நெட்டுகள் என்ன, பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சீர்வரிசைகள் என்ன, எல்லாவற்றுடனும் எத்த உற்சவோச்சித சமஸ்த பதார்த்த ஜாத்தம் சம்பாத்திய அங்கு கொணர்ந்து சேர்த்து தௌ அந்த இருவரும் ராஜாவும் ஆழ்வாருமாக சேர்ந்து சகல பூதல தாம தேவைஹி சாக்கம் எல்லா சகல பூதல தாம தேவைஹி எல்லா பூமியில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் இருக்கிற பெருமாள்களுடன் சமஸ்த நிருபத்தியின் எல்லா ராஜாக்களும், இவரே ஒரு ராஜா கூப்பிடுறவர், மற்ற எல்லா ராஜாக்களையும் ஹரிபக்த பிருந்தைகி, ஹரிபக்தாள்னு சொல்லக்கூடிய பகவத் பக்தாள் இருக்காளே அவளுடைய கும்பலோட சேர்ந்து எல்லாரும் பாராங்குஷம் புறம், பராங்குஷரான நம்மாழ்வாருடைய புரி என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரியை வந்து அடைந்தார்கள். எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அங்கிருந்து அந்த சமயங்களில் இருந்த மகர்ஷிகளையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ பிராமணாலும் இருந்தா, அதே சமயத்தில் மகர்ஷிகளும் இருந்தார்கள். அந்த மகர்ஷிகள் மந்திர திருஷ்டாவாக இருக்கக்கூடிய மகர்ஷிகள், அந்த காலத்தில் எழுந்த மகர்ஷிகள், அவர்களையும் கொணர்ந்து இங்கு குருகாபுரியில் சேர்த்தார்கள் இவ்விருவரும் என்று சாதிக்கிறார். அதாவது மதுரகவி ஆழ்வாரும் அந்த ராஜாவான வல்லபதேவனும் சேர்ந்து இவ்வளவு காரியம் பண்ணா. அதுக்கப்புறம் புவ்யானகேன சுரதுந்துபய பிரணேதுகு வரங்கனாவிரமரி பரிஷன்னர்த்த கணேசமம் நபசி கிண்ணர கீதி ரீதி பிரீதி சமாஜனி பிரீதி சமாஜனாம் சததாசுராணாம். பூமியில் பெரிய பெரிய மங்கள வாத்தியங்களாக விளங்கக்கூடிய பேரி என்ன, வாத்தியங்கள் என்ன, எல்லாம் முழங்க சுரதுந்துபயா தேவலோகத்தில் துந்துபி முதலான வாத்தியங்களும் முழங்கின. அல்லது பூமியில் அப்பொழுது எல்லாவிதமான வாத்தியங்களும் முழங்க வாராங்கனாபிகி பெண்கள், கோவில்களில் நடனமாடக்கூடிய பெண்களினுடைய பெரிய ஒரு கோஷ்டியானது அமரி பரிஷத்து என்று சொல்லுவதனால் தேவலோகத்து கன்னிகைகள் எல்லோரும் சேர்ந்து அங்கு ஆட்டமாடினார்கள், பாட்டு பாடினார்கள். கிண்ணறர்கள் பாட்டு பாட வாராங்கனாகா என்று சொல்லக்கூடிய தேவலோகத்து கன்னிகைகள் எல்லோரும் அங்கு நர்த்தனமாட பிரீத்தி சமாஜனி ரிணாம் ச ததாசுராணாம். மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் மனதில் பிரீத்தியானது உண்டாயிற்று. அற்புதமான ஒரு சன்னிவேசம். நம்ம கோதையினுடைய கல்யாணத்தில் நாம்பெல்லாம் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். அதில் அதுவும் இந்த துந்துபி முதலான வாத்தியங்கள்லாம் முழங்கினதுனால அதில் ஒரு உற்சவ ஒரு மாஹோல், உற்சவத்தினுடைய ஒரு களை கட்டியதனால் எல்லோரும் சந்தோஷத்துடன் இருந்தார்கள். அங்கு நிருத்தங்கள் என்ன, வாத்தியங்கள் என்ன, பாட்டுகள் கானங்கள் என்ன எல்லாம் இருந்ததுனால அதெல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் இந்த லோகத்து மனிதர்களும் அந்த லோகத்து தேவதைகளும் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்று இது 12வது ஸ்லோகம். புவ்யானகேன சுரதுந்துபய பிரணேதுஹூம் வாரங்கனாபிரமரி பரிஷன்னர்த்த கணேசமம் நபசி கிண்ணர கீதி ரீதிஹீம் பிரீதி சமாஜனி ரிணாம் சததாசுராணாம் என்று அவர்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு உற்சவ கலை கட்டியது என்று சாதிக்கிறார். அர்ச்சாகிருத்தின் மதுரி பூனசரங்க முக்கியான் மஞ்சேஷு தௌ மணிமரீச்சி நிச்சோலிதேஷு பக்தியா நிவேஷ்ய பரயா சகலாம் சபரியாம் தேஷா மதோசிதமுதாரமு பாவகாரிஷ்டாம். ரெண்டு பேரும் மதுர கவிகளும் அந்த ராஜா வல்லபதேவனும் சேர்ந்து 108 திவ்ய தேசத்து பெருமாளையும் ரங்கமுக்கியான் ஸ்ரீ ரங்கநாதன் முதலான எல்லா மதுரிப்புக்களையும் எல்லா அர்ச்சாகிருத்திகளில் அர்ச்சாவதாரங்களில் உள்ள பெருமாளையும் அந்த மஞ்சங்களில் ஒவ்வொருவருக்கும் அமைக்கப்பட்டுள்ள ஆசனங்களில் பேரெழுதி போர்டு வச்சிருக்கா. மஞ்சேஷு தௌ என வியவஸ்திதமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பேரெழுதி ஒட்டியுள்ளாமே. மஞ்சேஷு தௌ மணிமரீச்சினி சோலிதேஷு என்ற மணி மாணிக்கங்களால் மணிமரீச்சி மணிகளினுடைய கிரணங்களால் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான மஞ்சங்களில் அமர வைத்து பக்தியுடன் அவர்களை அமர வைத்து எல்லா விதமான ஷோடச உபச்சாரங்கள் சகலாம் சபரியாம் தேஷாம் அவர்களுக்கு உச்சிதமான எல்லா விதமான கைங்கரியங்களையும் இருவரும் சேர்ந்து செய்தார்கள் என்று நல்ல கல்யாண மகோத்சவமானது களைக்கற்றது. அர்ச்சாகிருத்தின் மதுரி பூனசரங்க முக்கியான் மஞ்சேஷு தௌ மணிமரீச்சினி சோலிதேஷு பக்தியா நிவேஷ்ய பரயா சகலாம் சபரியாம் தேஷா மதோசிதமுதாரமு பாவகாரிஷ்டாம். ஸ்ரீ விஷ்ணு சித்ததனயாலமகாரிதாப்யாம் வைவாஹிகைர் மணிமகாபரண பிரகாண்டைஹி வாசந்திகேவ கிரணைர் மதுமாதவாபியாம் வியோமஸ்தலீவ கிரணைர் விது பாஸ்கராபியாம் என்ன அழகா சொல்றார் பாருங்க. ஸ்ரீ விஷ்ணு சித்த தனையை ஆர்ந்து சொல்லக்கூடிய கோதாதேவியானவள் தாபியாம் அவ்விருவர்களால் மதுர கவியாலும் வல்லபதேவராலும் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் அற்புதமான ஆபூஷணங்களாலும் அற்புதமான மாலைகளாலும் அவள் தயார் செய்யப்பட்டாள் என்று ஸ்ரீ விஷ்ணு சித்தர், அதே மாதிரியாக அந்த வல்லபதேவரும் தன்னுடைய மனைவிகளிடம் சொல்லி அற்புதமான அவளை அற்புதமாக தயார் செய்தார்கள் கல்யாணத்திற்கு. அதற்கு விவாகத்திற்கென்றே செய்யப்பட்ட அற்புதமான ரத்னங்களால் செய்யப்பட்ட மகாபரணங்களுடைய ஒரு வரிசைகள், ஒன்று ரெண்டுன்னு இல்லை, நிறைய ஆபூஷணங்கள், அவைகளால் கோதையானவள் தயார் செய்யப்பட்டாள். ஒரு மணப்பெண்ணாக அவள் தயார் செய்யப்பட்டாள். அவளை மணப்பெண்ணாக அவளை அலங்கரித்தார்கள். அது எப்படி அலங்கரித்தார்கள்னு சொல்றதுக்கு அற்புதமான ஒரு ரெண்டு உதாரணம் கொடுக்கிறார். எப்படி வாசந்திகா என்கிற ஒரு லதை, அது மது மாதவாபியாம், மது என்கிற சைத்திர மாசத்தினாலும் வசந்த காலமும் எப்படி ரெண்டும் சேர்ந்து புஷ்பங்களால் அது அலங்கரிக்கப்படுமோ, வசந்திகை என்கிற லதையானது கொடியானது சித்திர மாசம் வந்தாலும் வசந்த காலம் வந்தாலும், வசந்த காலத்தில் தானே சைத்திர மாசம் வரும், அதனால சைத்திரம் என்று சொல்லக்கூடிய மாசத்தினாலும் வசந்தன் என்று சொல்லக்கூடிய வசந்த காலத்தினாலும் என வசந்தனுடைய ஒரு ஃப்ரெண்டு சைத்திரன் அப்படின்னு சொல்லலானே, அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வாசந்திகா என்கிற லதையை புஷ்பத்தினால் அலங்கரிப்பார்களோ, அப்படின்னா புஷ்பம் பூக்குன்னு அர்த்தம் வாசந்தி கலத்தையில் அந்த சமயத்தில். அதே மாதிரியாக வியோமஸ்தலீவ கிரணையில் விதுபாஸ்கராபியாம், சூரியனும் சந்திரனும் எவ்வாறு ஆகாசத்தை தன்னுடைய கிரணங்களால் அலங்கரிக்கிறார்களோ அதுபோன்று இவள் அவ்விருவராலும் அலங்கரிக்கப்பட்டாள். என ரெண்டு பேர் அலங்காரம் பண்ணா, அதில் ஒன்று மது மாதவன்ட்டு வாசந்திகான்ற லத்தைக்கு ரெண்டு பேர் இருக்கா, அதே மாதிரி வியோமஸ்தலத்தை சந்திர சூரியன் பண்ணுற மாதிரியா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கோதையை அலங்கரித்தார்கள் என்று கோதையை வாசந்திகா லத்தையாகவும் வியோமஸ்தலமாகவும் ஆகாசமாகவும் உருவகப்படுத்தி இவ்விருவர்களையும், அதாவது ஸ்ரீ விஷ்ணு மதுரகவி ஆழ்வாரையும் ராஜாவையும் மது மாதவனுடனும் விது சந்திர சூரியர்களுடனும் ஒப்பிடுவது போன்று ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ஸ்லோகத்தில் உருவாக்கியிருக்கிறார். மிகவும் அழகு இந்த ஸ்லோகம். ஸ்ரீ விஷ்ணு சித்த தனயாலமகாரிதாபியாம் வைவாஹிகை மணிமகாபரண பிரகாண்டைஹி வாசந்திகேவ கிரணைர் மதுமாதவாபியாம், மதுமாதவாபியாம் கிரணைஹி வாசந்திகாய்வ விதுபாஸ்கராபியாம் கிரணைஹி வியோமஸ்தலி இவ சா தாபியாம் அலமகாரி. சா விஷ்ணு சித்தத்தனையா தாபியாம் அலமகாரி, அலமகாரின அலங்காரம் செய்யப்பட்டாள் அப்படின்னு. அலஞ்சக்காரன்னு என்ன அர்த்தமோ அதேதான் அலமகாரி. அலஞ்சக்காரன்றது அலஞ்சக்காரன்றது சகாத்தம் அலஞ்சக்கார அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு, அலமகாரின்னு பாசிவ் வாய்ஸில் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அக்ரேஷிதாஹ பித்ருகணைஹி ஷடகோப முக்கியைஹி பஷ்சாத்மிருதா ச விமலாமுக மாத்ருவர்க்கைஹி சானுகிரஹாபிரகிலாலிபிஹிராத்த பார்ஷ்வா கோதாஸ்வயம் வரண மண்டபமாசசாத. அழகா சொல்ற, முன்னால் செல்பவர்கள், பின்னால் செல்பவர்கள், அருகில் செல்பவர்கள் என்று மூன்று கோஷ்டியாக மூன்று வரிசைகள் செல்கிறார்கள். முதல் வரிசையில் பித்ருகணங்கள், அப்பா அப்பாவனுடைய ரிலேட்டிவ்ஸ், அல்லா ஆழ்வார்கள் எல்லா ஷடகோப முக்கியைகி என்று பித்ருகணைகி, அப்பா அப்பாவனுடைய வர்க்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் அப்படின்னால் 12 ஆழ்வார்கள், 10 ஆழ்வார்கள் என இவர் அரேஞ்ச் பண்ணுறவர் ஒருத்தர், ஆண்டாளே ஒத்தியான ரெண்டு பேரையும் விட்டுருங்கோ. பித்ருகணை ஷடகோப முக்கியைகி அக்ரேஷிதாக பஷாத்ருதாச்ச விமலாமுக மாத்ருவர்க்கை, பின்னாடி அதாவது நடுவில் இவள் போறா, முதல்ல பித்ருகோஷ்டி போறது, பின்னாடி மாத்ருகோஷ்டி வருது, நடுவில் இவா போறான்னு அர்த்தம். ஆண்டாள் போறா, எப்படி போறா ஆண்டாள்னா, மாத்ருகோஷ்டி எப்படி வருதுன்னா பின்னாடி, பஷாத்ருதாச்ச விமலாமுக மாத்ருவர்க்கைஹி, விமலா முதலியா முதலியன்னு அர்த்தம். விமலா என்று அம்மாவுக்கு பேர். அப்படி விமலாமுக மாதவர்கைகி அவர்களால் பின்தொடரப்பட்ட இந்த ஆண்டாள் கோஷ்டி. ஆண்டாள் எப்படி போறான்னா, சானுகிரகாத அனுகிரகா முதலான ஆலிபிகி தன்னுடைய தோழிமார்களுடன் அவர்களால் ஆத்த பார்ஷ்வா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் நடுவில் ஆண்டாள். ஆத்த பார்ஷ்வா பிராப்த பார்ஷ்வான்னு அர்த்தம், வியாபிக்கப்பட்ட பக்கம், இரு பக்கத்து சைடு ரெண்டு பக்கமும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அது அனுகிரகா முதலான ஃப்ரெண்ட்ஸ். இவர்களால் சூழப்பெற்றவளாக கோதையானவள் ஸ்வயம்பர மண்டபம் ஆசசாத ஸ்வயம்பர மண்டபத்திற்கு வந்து அடைந்தாள். இன்னும் அழகா அக்ரேஷிதாஹம் பிதகணை ஷட் கோபமுக்கியை பஷாத்ருதாச்ச விமலா முகமாதிருவர்கைஹி ச அனுகிரகாபிரகிலாலி பிராத்த பார்ஷ்வாம் கோதா ஸ்வயம் வரண மண்டபமாசசாத மஞ்சாந்தரால நிலையம் மதுவைரி பிருந்தம் கோதாசகஷடரிபுஹு பிரணிபத்ய பக்தைஹி தத்ராவலம்பிய கரபல்லவமாத்மஜாயாஹாம் தஸ்யை நிவேதயதமூன் அவலோகயேதி. மஞ்சாந்தரால நிலையம் மதுவைரி பிருந்தம் கோதாசகா ஷடரிபுஹு பிரணிபத்ய பக்தைஹி தத்ராவலம்பிய கரபல்லவம் ஆத்மஜாயாஹ தஸ்யை நிவேதயதமூன் அவலோகயேதி. ஷடகோப மாழ்வார் என்ன பண்ணார், கோதையை தன் கையில் பிடித்து கொண்டு எல்லா பக்தர்களையும் எல்லா பக்தர்களுடனும் கூட எல்லா பக்தர்களையும் பிரணாமம் செய்து 108 திவ்ய தேசத்து பெருமாளையும் பாருமா இந்த ஹரியின் அவலோகைய அமுன் ஹரியின் அவலோகைய இந்த பக்தர்களையும் பாரு இந்த கோஷ்டியையும் பாரு என்ன அற்புதமாக 108 திவ்ய தேசத்து பெருமாள்கள் இருக்கா இவா எல்லாம் பாருமான்னு கையை பிடிச்சிட்டு காமிக்கிறார் நம்மாழ்வார். அதை எப்படி சொல்றார், மஞ்சாந்தரால நிலையம் மதுவை இரிபிருந்தம் அந்த மஞ்சத்தில் 108 மஞ்சத்தில் 108 ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மதுவை இரிபிருந்தம் பெருமாளுடைய ஒரு தொகுப்பு 108 பேர் இல்லையா, அவர்கள் எல்லாரையும் கோதா சக்கரான ஷடரிபுகு கோதைக்கு சகாபாவத்தை அடைந்து நம்மாழ்வார் என்ன பண்றார், பக்தை சக பிரணிபத்திய எல்லாரையும் பக்தர்களுடன் அந்த 108 பிருந்த பேரையும் சேவித்து பிருந்தத்தை பிரணாமம் பண்ணி அவளுடைய கையை பிடிச்சுண்டு தன்னுடைய புத்திரி போல் புத்திரியான அவளை பார்த்து சொல்லுகிறார், அமூன் அவலோக்கைய இவாளெல்லாம் பாருமா என்று சொல்லுகிறார் நம்மாழ்வார் சொல்லுகிறார். என விஷ்ணு சித்தர் காரிய வியாபாரத்தராக இருக்கிறதுனால அவர் எல்லா காரியங்களையும் கவனிக்கிறதுனால ரெண்டு பேருண்ட ஒப்படைச்சாலும் கூட மேலிருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால ஷடகோபரே இவங்க எல்லாரையும் ஆஷின் போய் காமிக்கிறது. காமிச்ச உடனே அடுத்தது என்ன இருந்து, வத்சே ஸ்வயம் வரவிதே ஸ்தவ வத்சலத்வாத் வைகுண்ட திவ்ய நகராத பிதுக்த சிந்தோஹோம் சாந்தப்புரௌ சசுர சசுரசூரி முனீஸ்வரௌ தௌ பிரத்யக்ஷிதா விஹ புரஹா புருஷௌ புராணௌ. வத்சே என்று ஆண்டாளை கூப்பிட்டு ஸ்வயம்பிரவிதேகே தவ உன்னுடைய ஸ்வயம்பரத்திற்காக தன்னுடைய வாத்சல்யத்துடன் ஸ்ரீ வைகுண்டவாசியான பெருமாளும் க்ஷீரசாகரத்தில் படுத்துட்டுருக்கிற அந்த ரெண்டு திவ்ய தேசத்தில் ஸ்ரீ வைகுண்டம் ஒன்று க்ஷீரசாகரம் ஒன்று அதுவும் ரெண்டு திவ்ய தேசம் இல்லையா, 108 இந்த லோகத்தில் இருக்கிறது 106 தானே, அந்த ரெண்டு திவ்ய தேசத்துலேருந்து கூட சாந்தஃபுரவ் தன்னுடைய பத்னிமார்களுடன் என்ன ச சூர சூரி முனீஸ்வரவ் தேவதைகள் என்ன அப்படி முனீஸ்வரர்கள் என்ன முனிகள் மகர்ஷிகள் என்ன அங்கே இருக்கிற மகர்ஷிகள் என்ன அங்கே இருக்கிற நித்தியசூரிகள் என்ன அங்கே இருக்கிற தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் என்ன மகர்ஷிகள் என்ன அப்படி மகர்ஷிகளுடன் கூட க்ஷீரசமுத்திரவாசியான பகவான் அனும் வைகுண்டவாசியான பெருமாளும் அதாவது அபராஜிதான்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்திலிருந்தும் க்ஷீரசாகரம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு திவ்ய தேசத்திலிருந்தும் பெருமாள்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கா பாருமா என்று அவர்களையும் காண்பித்தார் நம்மாழ்வார். வத்சே ஸ்வயம்பர விதேஸ்தவத் எதுக்குடா வந்திருக்கான்னா உன் மேல இருக்கிற வாத்சல்யத்தில் அங்கேருந்து கூட வந்துட்டாமா உன்னை பிடிக்கும் இல்லையா எல்லாருக்கும் அதனால அவளுக்கும் லாபம் தானே கிடைச்சா யார் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா உன்ன 108 திவ்ய தேசத்து பெருமாளும் உன்னதான் ஆசைப்படுறான் உன் இஷ்டந்தாம்மா, யாரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு அப்படின்னு சொல்லி அவளும் வந்திருக்கா என்று. அதுவும் எப்படி வந்திருக்கான்னா, சுறால் என்ன, நித்தியசூரிகள் என்ன, முனீஸ்வரர்கள் என்ன, இவாள்லாம் அந்தந்த லோகத்தில் இருக்கிற வாழ், வைகுண்டத்தில் இருக்கிற வாழ், அதே மாதிரி க்ஷீரசாகரத்தில் இருக்கிற வாழ், க்ஷீராப்தியில் பெருமாளோட இருக்கிற வாழ், அப்படிப்பட்ட கைங்கரிய பராளும் சேர்ந்து வந்திருக்காள் என்று அவர்களையெல்லாம் ஆண்டாளுக்கு காண்பித்து கொடுக்கிறார். சோழாகதான் தசகுணாஞ்சதுரஸ்ச பாண்டியாத் அஷ்டாதசாதபி தச கேரளதஸ்திரிபிஷ்ச அஷ்டாதசாபி தச கேரளதஸ்திரிபிஷ்ச மத்யாதுபௌ த்வதிக விம்சதவேஹி விஷ்ணுன் தொண்டீரதஸ்ச தச சைகமிகோத்தரத்வம் என்று ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் எத்தனை எத்தனை பேர் வந்திருக்கான்னு சொல்ற கணக்க சொல்றார். சோழாகத்தான் சோழ தேசத்திலிருந்து வந்திருக்காள் எத்தனை பேர்னா, தசகுணான் சத்துரஸ்ச 40 பேர் வந்திருக்கா. சத்துரஹா தசகுணான் 4 × 10 40 திருநாமங்கள் சோழ தேசத்திலிருந்து வந்திருக்காள். பாண்டிய தேசத்திலிருந்து ஒரு 18 திருநாமங்கள் வந்திருக்கா. கேரளத்திலேருந்து 3 திருநாமங்கள் வந்திருக்கா. மத்தியத்திலிருந்து இதனுடைய மத்திய பாகத்திலேருந்து 2 பேர் வந்திருக்கா. த்வதிக விம்சதி 22 திருநாமங்கள் துண்டீர மண்டலத்திலேருந்து வந்திருக்காள். அப்படி உத்தர திசாவிலேருந்து 11 பேர் வந்திருக்காள் என்று கணக்கு காண்பிக்கிறார். அந்தந்த தேசத்திலேருந்து வந்தவாளே ஏகம் ரிணீஸ்வரமே ஸ்விதி தான் நிகத்திய இவர்களில் ஒருவரை நீ வரனாக பெருவாயாக என்று சொல்லி பூர்வம் சமீரித்த சமஸ்த குணாபதா நான் முன் சொன்ன ஒவ்வொரு திக்கிலேருந்து வந்திருக்க ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு பெருமாளையும் ஒவ்வொரு பெருமாளையும் அசியை பிரதர்ஷை இவளுக்கு காண்பிமா என்று யதாக்கிரமம் அம்புஜாக்ஷான் ஒவ்வொருத்தரா காண்பி, ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளா காண்பி என்று ஷடரிப்புவானவர் நம்மாழ்வாரானவர் அனுகிரகாம் தாம் ஆதிதேச அனுகிரகையை பார்த்து நீதான்மா அவளுக்கு எல்லாரையும் காண்பிக்க வேண்டும் என்று காண்பித்தார். அந்த ஏகம் பிரணீஸ்வரமே ஸ்விதி தான் நிகத்ய பூர்வம் சமீதித்த சமஸ்த குணாபதானான் அஸ்யை பிரதர்ஷயே யதாக்கிரமம் அம்புஜாக்ஷான் இத்தியாதி தேச ஷடாரிரணுகிரகாம் தாம். இப்படியாக 2-3 சுயம்பர பிரசங்கமானது காவியங்களில் அங்கங்கே வந்திருக்கு. தமயந்தி சுயம்பரம், நலதமயந்தி கல்யாணத்தில் தமயந்திக்காக ஏற்படுத்தப்பட்ட சுயம்பரம், இந்துமதிக்காக ஏற்படுத்தப்பட்ட அஜனை கல்யாணம் பண்ணிக்கிறா அந்த சுயம்பரம், அதற்கப்புறம் நாம் பார்க்குற சுயம்பரம் இந்த சுயம்பரம். இப்படி அங்கு சுனந்தா என்கிறவள் இந்துமதிக்கு சகியாக இருந்து தோழியாக இருந்து ஒவ்வொரு ராஜாவாக காண்பிக்கிறாள். எப்படியான ஒரு பத்மத்தில் இருந்து விட்டுட்டு இன்னொரு பத்மத்துக்கு ஹம்சம் கூட்டுண்டு போகுமோ, தான் போகுமோ, அந்த மாதிரியாக ஒவ்வொரு ராஜாவாக நகர்ந்து போயிட்டே இருக்காள் அப்படின்னு இந்துமதி சுயம்பரத்தில் வர்ணிக்கிற மாதிரி, இதே மாதிரி ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு பெருமாளாக இவள் அனுகிரகா இன்ட்ரடியூஸ் பண்ண ஆண்டாள் பார்த்துட்டே போகிறாள். அந்த பிரசங்கம் தான் இனி நடக்க போகிறது. ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப மனோஜ்ஞ புஜாந்தராலபாஹ சதுஷ்டயவதோ த்ருத சங்க சக்ரான் ஷியாமான் நிஷாம்ய சமரூபஜுஷோ முராரீன் ஆபோதி கேசவமபீஷ்டதமம் மிருகாட்சி நாபோதி நாபோதி கேசவமபீஷ்டதமம் மிருகாட்சி. நரஹான ஸ்லோகம் பாருங்கோ, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா. நலதமயந்தி சுவயம்பரத்தில் எல்லாரும் நலன் மாதிரி வேஷம் போட்டுண்டு பஞ்சநலின்னு வர்ணிக்கிறான். 5 பேர் நலன் மாதிரியே இருக்கா. நலன் மாதிரியே வேஷம் போட்டு எல்லாரும் வந்தால் எங்கேருந்து உண்மையான நலனை கண்டுபிடிக்கிறது என்ற சிரமமானது தமயந்திக்கு ஏற்பட அவள் கால் ஊன்றுறதான்னு பார்க்குறாள். கால் ஊன்றாளான்னு பார்த்து நலன் யாருன்னு கண்டுபிடிக்கிறான்னு அந்த பிரகரணத்தில் வரும். அந்த மாதிரியாக இங்கே எல்லாரும் 108 விதேசத்து பிறவாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால எப்படி இருக்கான்னா, எல்லாரும் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறார்கள். அற்புதமான புஜாந்தராலம் மார்பை உடையவர்களாகவும் 4 திருக்கரங்களை எல்லோரும் உடையவர்களாகவும் சங்க சக்கரங்களையும் எல்லோரும் தரித்து கொண்டும் இருக்க எல்லோரும் கருப்பாக இருக்க யார் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கச்ச யார்ரா நம்மளுக்கு பிடிச்ச ரங்கநாதர் அந்த அழகிய மணவாளன் எங்கடாதுன்னு தெரியாம தவிக்கிறாள் ஆண்டாள் என்று மிருகாட்சி அந்த மிருகனியானவள் அதாவது மான் போன்ற மருண்ட கண்ணை உடையவள் அபீஷ்டதமம் கேசவம், நமக்கு ரொம்ப பிடிச்ச கேசவன் இருக்காரே, ரங்கநாதன் இருக்காரே, அவளை நான் அபோதி தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கா, எல்லாரும் கருப்பா இருக்கா, சமரூப ஜூஷகா ஒரே மாதிரியா இருக்கா, அப்படிப்பட்ட முராரியின் ஆபோதி இதில் நடுவில் ரங்கநாதர் யாருன்னு அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீவத் எல்லாரும் எப்படி இருக்கானா, ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப மனோஜ்ஞ புஜாந்தராலபாஹா சதுஷ்டயவதோ திருத சங்க சக்கரான், எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு, எல்லாரும் ஷியாமமா இருக்கு, கருப்பா இருக்கா, ஷியாமான் நிஷாமிய சமரூப ஜுஷோ முராரியின், ஒரே மாதிரியா இருக்கிற முராரிகளை பெருமாள்களை பார்த்து கேசவம் அபீஷ்டதமம் கேசவம் மிருகாட்சி நாபோதி தனக்கு பிடிச்ச பெருமாளை அவள் தெரிந்து கொள்ளவில்லை என்று. நாதே பிரதக் பிரதகுதஞ்சதி மாதவானாம் நாமாபதான பிருதாஞ்சித காஹலீனாம் ஸ்ருத்வா துதோஷ தருணீயதி யா ததைவ ஜாமாத்ருநாத பிருதம் ஸ்ரவணாமதம் சா. ஒவ்வொரு பெருமாளுடைய திருநாமமும் சொல்லப்பட அவரவர்களுடைய யசஸ் என்ன, அவரவர்களுடைய கீர்த்தி என்ன, அவர்களுடைய பிருதங்கள் என்ன, அதெல்லாம் வாசிக்க அற்புதமாக அதை தாளங்களுடனும் மேளங்களுடனும் வாசிக்க அவைகளை கேட்டு தருணீய துதோஷ தருணீயத்தியா ததைவ ததைவ அவ கேட்டு கேட்டு அவளுடைய அந்த சந்தோஷமானது அதிகரிக்க எப்படா மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தாள் என்றால் ததைவ ஜாமாத்ருநாத பிருதம் ஸ்ரவணாமிருதம் சா துதோஷ சுத்வா துதோஷ. மற்ற பேரெல்லாம் கேட்கச்ச அவ்வளவு சந்தோஷம் இல்லை. அந்த ஜாமாத்ருநாதஹா அழகிய மணவாளன் என்ற திருநாமத்தை கேட்டவுடன் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தாள் இந்த தருணியானவள். மேலும் தருணீயத்தி என்ற துதோஷ தருணீயத்தி யா ததைவ என்று அப்பொழுதுதான் ஒரு தருண யுவதியானவள் போன்று சந்தோஷத்தை அடைந்தாள். அதற்கு வரல் பாலபாவத்தில் இருந்தவள் போலும் கேட்டு சரி சரி நின்றிருந்தவள் அப்பதான் ஒரு தனக்கே தருணி என்கிற வயது முதிர்ந்தவளாக வயது வந்தவளாக பாவித்து தன்னை ஒரு சந்தோஷத்தை அடைந்தாள். அதுவரையில் அவளுக்கு குழந்தை பருவமே போகாதது போல மற்ற பெருமாளை பற்றி கேட்டுருந்தவள் அந்த அழகிய மணவாளன் என்ற ரங்கநாதன் என்கிற பெயரை அந்த விருதங்களை சொன்னவுடன் அவளுக்கே வெட்கம் வர நாம் இப்பொழுதுதான் வயசை எட்டியுள்ளோம், தருணி என்கிற ஒரு நிலையை அடைந்துள்ளோமோ என்று நினைக்கும் அளவிற்கு அவள் சந்தோஷத்தை அடைந்தாள். அழகா சொல்ற, நாதே பிரதக் பிரதகுதஞ்சதி மாதவானாம் நாமாபதான பிருதாஞ்சித காஹலீனாம் ஸ்ருத்வா துதோஷ தருணீயதியா ததைவ ஜாமாத்ருநாத பிருதம் ஸ்ரவணாமிருதம் சாம். அப்பொழுதெல்லாம் சந்தோஷத்தை அடைந்தாள், ஆனால் தான் ஒரு தருணி என்கிற பாவத்தை அடைந்து சந்தோஷத்தை தற்பொழுதுதான் அடைந்தாள். எப்பொழுது ரங்கநாதருடைய பெயரை ஜாமாத்ருநாத என்ற பெயருடன் சேர்த்து கேட்டாலோ, அழகிய மணவாளன் ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற பெயரை கேட்டவுடனே சந்தோஷத்தை அடைந்தாள். ஆலோக்கிய தத்ர ஹரய ஸ்மர வைஜயந்தீம் தஸ்யா விலோச்சன ரசாயன மத்திய அங்கயஷ்டிம் லோகத்ரயீ பஹுமதாத் கமலாபதித்வாத் கோதாபதித்வமதிகம் பஹுமீ நிதேதே. அழகான ஸ்லோகம். ஆலோக்கிய தத்ர ஹரயஹ ஸ்மர வைஜயந்தீம் தஸ்யா விலோசன ரசாயன மங்கயஷ்டிம் லோகத்ரயீ பஹுமதாத்மகம் லோகத்ரயீ பஹுமதாத் கமலாபதித்வாத் கோதாபதித்வமதிகம் பஹுமீ நிதேதே. இந்த ஸ்மரவை ஜெயந்தியாக இருக்கக்கூடிய, அதாவது மன்மதனே கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யமான அங்கங்களையுடைய ஸ்மரவை ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அளவில் உடைய அந்த அவளை பார்த்து, கோதையை பார்த்து ஹரயஹா பெருமாள் இவள் அவர்களை பார்த்தாள், அவர்கள் இவளை பார்த்து மேலும் அவளுடைய தன் கண்ணுக்கே ஒரு ரசாயனமோ அற்புதமான மையோ என்று நினைக்கலாம் படியான அவருடைய சரீர அழகையும் பார்த்து, நம் கண்ணுக்கு ஒரு ரசாயனம் போன்று விளங்கக்கூடிய தன் கண்களுக்கு ஒரு ரசாயனமோ என்று நினைக்கலாம் படியாக இதுவரையில் பார்த்திடாதபடியான ஒரு அழகை பார்த்து, அங்கயஷ்டியை அவருடைய அற்புதமான சரீரத்தையும் பார்த்து, லோகத்ரயீ பகுமதாத் லோகத்ரயத்திலையும் எல்லா பூர் புவ சுவகான்ற லோகங்களில் இவருக்கு கமலாபதி கமலாபதின் தான் எல்லா 108 பெருமாளையும் சொல்றாளே, அந்த கமலாபதித்துவத்தை காட்டிலும் கோதாபதித்வம், கோதாபதின்ற பெயர் தான் இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமா கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஒவ்வொரு பெருமாளும் எண்ணினார்கள். லோகத்ரயி பகுமதாத்ன்ற அழகு பதம் என்னன்னா, லோகத்ரயத்திலையும் இவாளுக்கு என்னடா பிரசித்தின்னா கமலாபத்தின்னு பிரசித்தி, ஸ்ரீபத்தின்னு பிரசித்தி. ஆனா இப்ப என்னடா ஆசைப்படுறா, கோதாபதித்வத்தை தான் ஆசைப்படுறா, கமலாபதித்வத்தை விட்டுட்டு கோதாபதித்வத்தை ஆசைப்படுற அளவுக்கு கோதையானவள் அவ்வளவு அழகாக தெரிகிறாள் அவர்களுக்கு. ஆலோக்கிய தத்ரஹரயா ஸ்மர வைஜயந்தீம், அதாவது மன்மசன் ஜெயிச்சதுக்கே காரணம் இவள் தான். அந்த ஸ்மர வைஜயந்தீனா, வைஜயந்தீனா என்னென்ன, ஒரு போட்டியில் கொடுக்கக்கூடிய பதக்கம், தங்கப்பதக்கம் மாதிரி, இல்லை ஒரு பெரிய கோப்பை. அந்த ஸ்மரனுக்கு கிடைச்ச வைஜெயந்தியோ என்று நினைக்கலாம்படியாக இருக்கக்கூடிய அவளை பார்த்து விஜய வைஜெயந்தின்றா. ஜெயிக்க கோப்பை லாஸ்ட்ல கொடுக்குற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கோப்பை கொடுப்பாப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் சேர்த்து கொடுப்பாப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மர வைஜெயந்தியாக விளங்கக்கூடிய அந்த கோப்பை போன்று விளங்கக்கூடிய அவளை மன்மதனுடைய, மன்மதன் தான் அழகான சிருஷ்டிக்காக பெற்ற கோப்பையோ என்று நினைக்கலாம்படியான அப்படின்னு அர்த்தம். இல்லை மன்மதனுக்கே கிடைச்ச விருது, கிடைச்ச ஒரு பெரிய ஆபூஷணம் மாதிரி விளங்கக்கூடியவளான அவளை பார்த்து அவள் மேலும் எப்படி விளங்குகிறாள் என்றால், அவர்களுடைய 108 திவ்ய தேசத்து எம்பெருமான்களுடைய கண்களுக்கு ஒரு ரசாயனம் பண்ணி வைத்திருக்கிறாள் போன்று அற்புதமான சரீர காத்திர சௌந்தரியத்தையுடைய அவளை பார்த்து லோகத்ரயி பகுமதமான கமலாபதித்வத்தை கூட மறந்து எங்களுக்கு கோதாபதித்வம் வேண்டும் என்று அதையே அதிகமாக உத்கிருஷ்டமாக மேனிரே பகுமேனிரே பகுமதித்தார்கள் சன்மானமாக பார்த்தார்கள் என்று கூறுகிறார் இந்த 22வது ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளையும் இதற்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறா, ஒவ்வொரு பெருமாளையும் அவள் எதனால வேண்டான்னு சொல்றான்ற விஷயங்கள்லாம் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம விஸ்தாரமாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.